كلهم سيلم منك Muni. மந்திரம் ஸ்ரீ ஸ்ரீனிவாச குரு வர்ய கிருபார்த்த சக்கரம் ஸ்ரீநவ்யரங்கயதி வர்ய கிருதாத்ம ரக்ஷம் வந்தே சதா வரத லக்ஷ்மண தேசிகேந்திரம். வேதாந்த லக்ஷ்மண முனீந்திர கிருபார்த்த போதம் தத்பாத யுக்ம சரசீருஹ பிருங்கராஜம் த்ரையந்த யுக்ம கிருத பூரி பரிஸ்ரமம் தம் ஸ்ரீரங்கலக்ஷ்மணமுனிம் சரணம் ப்ரபத்யே. ஸ்ரீமத்வேதாந்த ராமானுஜமுனி கருணாலப்த வேதாந்த யுக்மம் ஸ்ரீமஸ்ரீவாசயோகீஸ்வர குருபதயோரர்ப்பித ஸ்வாத்மபாரம் ஸ்ரீமஸ்ரீரங்கநாதாஹ்வயமுனி கிருபயா ப்ராப்த மோக்ஷாஶ்ரமம் தம் ஸ்ரீமத்வேதாந்த ராமானுஜமுனிமபரம் சம்ஸ்ரயே தேசிகேந்திரம். ராமானுஜதயாபாத்ரம் ஞானவைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்த தேசிகம். ப்ரணாமம் லக்ஷ்மணமுனி ப்ரதிஹிண்ணாது மாமகம் ப்ரஸாதயதி யத் ஸூக்திஹ் ஸ்வாதீனபதிகாம் ஸ்ருதிம். ஸ்ரீவிஷ்ணுச்சித்தகுலநந்தனகல்பவல்லீ ஸ்ரீரங்கராஜஹரிச்சந்தனயோகத்ருஷ்யாம் சாக்ஷாக்ஷமாம் கருணயா கமலாமிவான்யாம் கோதாமனன்யசரணம் ப்ரபத்யே. நீலாதுங்கஸ்தனகிரிதடீ சுப்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாராத்யம் ஸ்வம் ஸ்ருதிசதசிரசித்தமத்யாபயந்தி சோசிஷ்டாயாம் ஸ்ருஜனிகளிதம் யாபலாக்ருத்ய புங்க்தே கோதாதஸ்யை நம இதமிதம் பூயயேவாஸ்து பூயஹ. அன்னவயல் ஒருவை ஆண்டாளரங்கற்கு பன்னதிருப்பாவை வல்வதியம் இந்நிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடர்பொழியே தொல்பாவை பாடியருள வல்லவல்வளையாய் நாடினி வேங்கடவற்கு என்னை விதி என்னை இம்மாற்றம் நாம் கடவாவண்ணமே நல்கு. ஓம் அஸ்மத் குருப்யோ நமஹ. கீழே ஐந்து பாட்டுகளாலே நோன்பிற்கு வேண்டும்படியான பறைய முதல் பாசத்துல கேட்டா விரத அனுஷ்டானத்துல செய்ய வேண்டியது செய்யக்கூடாதத இரண்டாவது பாசுரமான வையத்து வாழ்வீர்கள அனுபவிச்சோம். மூன்றாவது பாசுரமான ஓங்கி உலகளந்தேல நீங்காத செல்வத்தை கோரினார்கள். அதுக்கப்புறம் இந்த மார்கழி மாசம் நோன்புக்கு நீராடுவதற்காக சமிருத்தியான மழையை அந்த பர்ஜன்ய தேவதையை பொழியும்படி ஆஜ்ஞாபித்தார்கள். அப்புறம் பாபங்கழியும்படியான உபகரணாதிகளை சொல்லி மேலே பத்து பாட்டுகளாலே அந்த உபகரணங்களை கொண்டு அனுபவிக்கும் பத்து தோழிமார்களை எழுப்புகிறார்கள். ஏகஸ்வாது ந புஞ்சீத ஏகச்சார்த்தம் ந சிந்தயேத் ஏகோ ந கச்சேதத்வானம் ஏகஸ்வித்தேஷு ஜாக்ருயாத்னு மகாபாரதத்தில் வியாசர் சாதிக்கிறார். ஒத்தனா சாப்பிடக்கூடாது, அப்போ பாகவதோத்தமாவோட சேர்த்து சாப்பிடணும், ஒத்தனா குட்டிக்கப்படாதுன்னு அர்த்தம். ஏகோ நகச்சே தத்வானம் காட்டு வழியிலே தனியா ஒத்தனா போகாதே அப்படின்னு உபதேசம் பண்றது இந்த பாரத ஸ்லோகம். அதே மாதிரி தான் கண்ணனை அனுபவிப்பதற்கும் தனியளா அவ எல்லாம் போக மாட்டாளாம். அதனால எல்லா தோழிமார்களையும் கூட்டி கொண்டு அந்த கிருஷ்ணனை யார் அடையணும்னு ஆசைப்படுறாளோ அத்தான தோழிகளையும் கூட்டிட்டு போறாளாம். அதனால ஏகஸ்வாதுன புஞ்சீதங்கிற அந்த சாஸ்திர வாக்கியத்தை அந்த இடக்கை வழக்கே தெரியாத ஐப்பாடி சிறுமிகளா இருந்தாலும் அவர்களுக்கு அப்படிப்பட்டதான ஒரு பாக்கியத்தை கிருஷ்ணன் கொடுத்திருக்கான்னே நமக்கு நினைக்க தோன்றாங்க. இப்படி கிருஷ்ணானுபவம் பண்ணுவதற்காக 10 தோழிமார்களை எழுப்புகிறார்கள். எழுப்புறதான இந்த முதல் பாட்டில் முற்றிலும் புதிதான நோன்பு என்பதை என்ன என்றே அறியாத ஒரு புதிய பெண்ணை துயிலெழுப்புவதாக அமைந்த பாசுரம் இது. புள்ளும் சிலம்பினஹான், அதோ பாரு பறவைகள்லாம் கிரீச்சிடுகின்றன, சிலம்புகின்றது, கூவுகின்றதுன்னு சொல்றார். அதனாலே பொழுது விடிஞ்சு போச்சு, தூங்கு மூஞ்சி எழுந்துருன்னு எழுப்புறாளாம். அவ உள்ளேந்து, சரி விடிஞ்சதுக்கு என்ன அடையாளத்தை நீங்க பெருசா கண்டுட்டேள், என்ன வந்து எழுப்புறலேன்னு. அதோ பார் பறவை கூவுறது, பார் பறவை கூவினஹான்னு, புள்ளும் சிலம்பினஹான்னு சொல்றார். கிருஷ்ணனுடைய பிரிவினாலே உங்களுக்கு தூக்கம் வல்ல, அதனால ஏதோ காரணமா அந்த பறவைகள் சிலம்புவதை நீங்க பொழுது விடிஞ்சதுன்னு நினைச்சுக்கிட்டு என்னை வந்து எழுப்புறேள். அது கிடக்கட்டும், வேற ஏதாவது பொழுது விடிஞ்சதுக்கு அடையாளம் இருக்கா அதை சொல்லுன்னு இவாளை பரிகசிக்கிறாள் அந்த உள்ள இருக்கிற தோழி. புள்ளரையன் கோயில் பக்ஷிராஜாவான அந்த பெரிய திருவடியை தனக்கு வாகனமாக கொண்ட எம்பெருமான் கோயிலில், புள்ளரையன் கோயிலில், அதுவா பெரிய திருவடியான கருடாழ்வானுக்கு சுவாமியான கிருஷ்ணனையே புள்ளரையன்னு இங்கே சொல்லுவதாகவும் சில வியாக்கியாகர்த்தாக்கள் வியாக்கியானம் பண்ணிருக்கா. இந்த புல்லுன்னா பறவை, இங்கே கருடபக்ஷியே சொல்றது. திருவிருத்தத்திலேயும் நம்மாழ்வார் குழல் கோவலர் மடப்பாவையும் மண்மகளும் திருவும் நிழல் போல் வளர் கண்டு நிற்கும் கொல் மீளும் கொல் தன்னந்துழாயழல் போயடும் சக்கர தன்னல் வில்லோர் தொழக்கடும் தழல் போசினத்த அப்புள்ளின் பின்போன தனி நெஞ்சவே. பெரியதிரியுடைய இந்த கருடாழ்வானுக்கு மட்டுமே நிரூபகமாக உடையவனுக்கு அந்த பகவான் நிரூபகமாவான் அப்படிங்கிறத சொல்லித்து. அது மட்டும் இல்லை, இப்போ எத்தனையோ எம்பெருமானுக்கு உற்சவங்கள் இருக்கு. இப்போ ஒரு பிரம்மோத்சவம்னா 10 நாள் நடக்கிறது. 10 நாள்ல ஒரு 18 வாகனத்திலேயாவது பெருமாள் வருகிறார். அப்போ அத்தனை வாகனங்களை காட்டிலும் எது ரொம்ப ஒஸ்தின்னு சொன்னா அந்த கருட வாகனம் தான். எல்லா இதுலையும் பாருங்கோ, கருட சேவைக்கு மற்ற உற்சவங்களை காட்டிலும் கூட்டம் அதிகம் இருக்கும். அது பெரியாழ்வாரும் சென்னியோங்குங்கிற அந்த ஒரு பதிகத்துல பறவையேறும் பரம்புருடா நீ என்னை கை கொண்டபின் பிறவி என்னும் கடலும் வற்றி பெறும் பதமாகின்றவால் அறிவு செய்யும் அமுத ஆறு தலை பற்றி வாய்கொண்டதேன். அப்போ அந்த பாபம் இருக்க அந்த பாபம் அப்படியே போயிடுறான். எப்படி போறதுன்னா அது தலைப்பற்றி வாய்கொண்டதே. அந்த பள்ளி எல்லாம் அந்த டியூப் லைட்டோ லைட்டுக்கு பக்கத்துல ஒரு பூச்சி இருப்பான், அதை பிடிக்கிறதுக்கு வரும். மெதுவா வந்து டக்குன்னு அது தலையை பிடிச்சிடும், மற்ற இடத்த பிடிச்சா அது தப்பி ஓடி போயிடுமா. அதனால தலை பற்றி அதுக்கப்புறம் அது வாயில தாங்க முடியுமா. அதான் தலை பற்றி வாய் கொண்டது எப்படி நம்ம பாபத்தை, பாபம் எப்படி தீக்கொழி வேகின்றதால் அறிவை என்னும் அமுதாறு தலை பற்றி வாய் கொண்டதேன்னார். இப்போ அந்த கருட சேவைய, அந்த கருட வாகனத்துல எம்பெருமான் எழுதியிருக்கிறத நாம சேவிச்சோம்னா மற்ற வாகனங்களுக்கு இல்லாத ஒரு சிறப்பு, மீது எந்த வாகனத்திலையும் எம்பெருமானுடைய திருவடி ஸ்பஷ்டமா சேவை ஆகாது. ஆனா இந்த கருட சேவையில மட்டும், அதாவது சிறிய திருவடி வாகனமா இருந்தாலும் சரி, பெரிய திருவடி வாகனமா இருந்தாலும் சரி, அனுமந்த வாகனத்திலையும் கருட வாகனத்திலையும் மட்டும்தான் அந்த திருவடியை தூக்கி வச்சு அந்த கை மேல வச்சு அலங்காரம் பண்றப்பா. அதனால அது திருவடி நன்னா சேவையாகும் பெருமாளுக்கு. அதோ பாருங்கோ, இதோ திருவடி இருக்கு, இந்த திருவடியில எல்லாரும் சரணாகதி பண்ணுங்கோன்னு அவ கேட்காட்டா கூட அவ ஆத்துல போய் தெரு தெருவா போய் பெருமாளை அழைச்சிட்டு போய் இந்த கருடன் இந்த பாரு எம்பெருமான் திருவடி, இந்த திருவடி ரொம்ப வசந்ததான திருவடி, இப்படி மூடனா இருக்கியே இதுல சரணாகதி பண்ணு, உனக்கு மோட்சம் நிச்சயம் அப்படின்னு ஒரு ஒரு ஆத்துக்கும் பெருமாளை கூட்டிட்டு போறதான் அந்த கருடன். அதனாலதான் அந்த பிறவி என்னும் கடல் வற்றி அப்படியே நிலமாயிடுறது. அப்ப வைகுண்டத்துக்கு நடந்தே போயிடலாம். அந்த மாதிரி இந்த கருட அழுவான் பண்ணிடுவான் அப்படின்றத சொன்னான். இது எதுக்காக இந்த மாதிரி புள்ளரையன் கோயிலையும் சொல்றாளே, அப்போ அது எந்த பூர்வம் சாட்சாத்தா எந்திரமானு சொல்றது, அது ஏன் சொல்றான்னா அது கவிகளுடைய ஒரு சாத்துரியம். இப்போ ஸ்ரீமத் ராமாயணத்துல சுந்தரகாண்டத்துல கூட சீதையினுடைய, அதாவது நம்ம ரொம்ப காலமாச்சு, ராவணனும் வந்து இவளை மிரட்டிட்டு போறான், இன்னும் உனக்கு 2 மாசம் டைம் கொடுக்குறேன், 1 வருஷம் ஆக போறது, அதுக்குள்ள நீ வந்து இது பண்ணலன்னா உன்னை என்னுடைய காத்தால பிரேக்ஃபாஸ்டுக்கு எல்லாரும் சமைச்சு விடுவா, அதை நான் சாப்பிட்டுருவேன்ட்டு விரட்டிட்டு போறான். அப்போ அவ தற்கொலை பண்ணிக்கலாமான்னு சீதாதேவி நினைக்கிறா. அப்போ நல்ல நிமித்தங்கள்லாம் ஏற்படுறது, சகுனம் நல்லா ஆறுது, இது ஏன் அப்படின்னு நினைச்சுண்டு அப்போ அந்த தூக்கு மாட்டிக்கிற இதில் நினைக்கிறா, நாம அந்த காலனே யமனே நம்மளை விரட்டினாலும் அதனால தான் ஒரு நல்ல பர்தா அவனுக்கு நான் கைங்கரியம் பண்ண இருக்க, பரம பாகவதோத்தமனான லக்ஷ்மணன் இருக்க, அந்த ராமனை போய் அந்த மாய மாரீச்சமான பிடிச்சிடுவான்னு அனுச்சேனே, நான் எவ்வளவு பெரிய பாபி. அது மட்டும் இல்லை, அவன் அங்கே ஹே சீதே ஹே ராம ஹே லக்ஷ்மணான்னு சொன்னபோது இது எங்கள் அண்ணா குரலே இல்லைன்னு லக்ஷ்மணன் சொன்ன போதும் அவனை செய்யக்கூடாத வார்த்தையால விஷ அடிச்சேனே, அப்படிப்பட்ட பாபி நான் சொல்லும்போது, நூனம் சகாலோ மிருக ரூபதாரி மாமல்பாக்யாம் லுலுபே ததானி யத்ராரிய புத்திரம் விசசஜமூடா ராமானுஜம் லக்ஷ்மண பூர்வஜம் ச. ராம அனுஜம் ராமனுக்கு தம்பி, அப்ப அங்க லக்ஷ்மணன் அர்த்தம், லக்ஷ்மண பூர்வஜம் செ லக்ஷ்மணனுக்கு அண்ணா, அப்போ ராமன். அப்போ ராமனை சொல்லி லக்ஷ்மணன் சொல்லும்போது ராமனுக்கு தம்பி ராமானுஜம், லக்ஷ்மணனுக்கு அண்ணா ராமன், அப்ப லக்ஷ்மண பூர்வஜம், இவனை வச்சு அவனை, அவனை வச்சு இவனை, தம்பியை வச்சு அண்ணாவை சொல்றா, அண்ணாவை வச்சு தம்பியை சொல்றாளே, அந்த சீதையினுடைய வாக்குல வால்மீகி நமக்கு காட்டுறானே, அந்த மாதிரி புள்ளரையன்கிற பதமானது லக்ஷ்மண பூர்வஜம்னு சொன்னாலே அந்த மாதிரி சொல்ல வேண்டியது. வெள்ளை வெடி சிங்கன் பேரரவங்கேட்டிலையோ, வெண்மையான சங்கத்தினுடைய துவனி அது பேரிரைச்சலாக உனக்கு கேட்கலையா? சங்கத்வனி ஆசுர்தாளுக்கு பேர் இன்பத்தை கொடுக்கும், விரோதிகளுக்கு பிராண பயத்தை கொடுக்குமா? மகாபாரத யுத்தத்திலேயும் கிருஷ்ணன் பாஞ்சஜன்யத்தை ஊதினா, அதை எடுத்து ஊதின பிறகு அந்த நாதம் துரியோதனாதிகளுக்கெல்லாம் பிராண பயத்தை உண்டு பண்ணி எடுத்துன்னே நாம பார்க்கிறோம் இல்லையா? அப்படி வீடி சங்கு அழைக்கின்றதான கூப்பாடு போடுவதான சங்கு. அப்படியும் அவ எழுந்திருக்கவும் இல்ல, முன்னாலேயாவது ஏதாவது ஒரு வார்த்தை பேசினா பொழுது விடிஞ்சதுக்கு அடையாளம் என்னன்னா, இப்ப அது மாதிரி கேள்வியும் கேட்கல ஒன்னும் பேசல. அதனால மேலும் அவளை எழுப்புகிறார்கள், பிள்ளாய் எழுந்திராய். ஹே பிள்ளாய், நாங்கள் உன்னை காண ஆசைப்பட்டும் நீ எங்களை காண்பதற்கு ஆசைப்படலையோ அப்படின்னு எழுப்புறாளாம். பாரு, வெளியில பாகதோத்தமாள் கூட்டம் வந்திருக்கு, அதை நீ சேவிக்க வேண்டாமா? உன்னுடைய கண் படைத்த பயன் அந்த பாகவதால சேவிக்கிறது தானே, ஏன் இப்படி உள்ள படுத்துன்னு தூங்குறியே, எழுந்துவான்னு சொல்றாளாம். அத பெருமாள் திருமொழியில அத்தி அற்புதமா குலசேகர ஆழ்வாரும் காட்டுறார். தேட்டரும் திரல் தேனினை தென்னரங்கனை திருமாறு வாழ்வாட்டமில் வனமாலை மார்வனை வாழ்த்தி மால்கொள் சிந்தையராயாட்டமே விலையந்தழைத்து அயர்வெய்தும் மெய்யடியார்கள்தம் ஈட்டம் கண்டிடக் கூடுவேன் அது காணும் கண் பயனாவதேன். இப்படி அந்த கண் படைத்த பயன் எதுன்னா அந்த பாகவத சமிருத்தி, அந்த பாகவதாருடைய கூட்டத்தை அந்த குழாத்தை நாம கண்ணார கண்டு சேவிக்கிறோமே அதுதான். திருவாய் மொழியிலேயே இரண்டாம் பத்துல அத்தி அற்புதமா நம்மாழ்வாரும் சகிக்கிறார். கழிப்பும் கவர்ப்புமற்று பிறப்பு பிடிமூ பிறப்பற்று ஒடிகொள் சோதியமாய் உடன் கூடுவதென்னுகோலோ துளிக்கென்னவானில் நிலம் சுடராடி சந்தேங்கி அழிக்கின்னமாயப்பிரானடியார்கள் குழாங்களையே. அந்த மாயப்பிரானான எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனுடைய அடியார் குழாங்களையே நான் என்னைக்கு சேவிப்பே, உடன் கூடுவது என்றுகோலோன்னு கேட்கிறாரே, அந்த மாதிரி நீங்கள் அவ உள்ளேந்து இப்ப பதில் சொல்றா. நீங்க சொல்றபடி பிள்ளாயின்னு விட்டாலும் நான் பிள்ளையாவே இருந்துட்டு போறேன், உங்களோட சேர்ந்ததுனால என்ன பிரயோஜனம் போங்கோடின்றாகும். அதுக்கு பதில் சொல்றா, பேய் முலை நஞ்சுண்டு பூதனையினுடைய விஷத்தோடு, அவ ஸ்தன்யங்கள் இருந்த விஷத்தோடு அவளுடைய உயிரையும் உண்டவன் கண்ணன். அத கோபால விம்சதியில ரொம்ப அழகா சாதிக்கிறார் நம் சுவாமி தேசிகன். ஆம் நாயகந்திருதி தஸ்புரிதாதரோஷ்டம் ஆசிராவிலேக்ஷணமனுக்ஷணமந்தஹாசம் கோபாலடிம்பவ புஷம் குஹனாஜனன்யம் பிராணஸ்தனந்தயமவைமி பரம்புமாம்சம். பெரியாழ்வாரும் தன்னுடைய பாசுரத்துல முதல் பத்திலேயே பிறங்கிய பேச்சி முலை சுவை துண்டிட்டு உறங்குவான் போலே கிடந்த இப்பிள்ளை மரங்கொள்ளிரணி என் மார்பை முன்கீண்டான் குரங்குகளை வந்து காணீரே மகிழ்நகையீர் வந்து காணீரேன்னு சரிக்கிறார். முதல்ல பேய்முறை நஞ்சுண்டவளான அந்த பூதனா சம்ஹாரத்தை பிரஸ்தாபிச்சா என்றாள். அதுக்கப்புறம் சகடாசுர விருத்தாந்தத்தை சொல்றார். கள்ளச்சகடம் கலக்கழியக்காலோச்சி ஒரு பூதன பேயா வந்தாளே, அந்த மாதிரி பேயா வந்தா ஏதோ ஆலோசிச்சு இவ மனுஷாளா பேயா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஆனா தாயே குழந்தைக்கு ரக்ஷகமா வச்ச அந்த வண்டி இருக்கே சகடம் இருக்கே, அதுவே ஒரு அசுரனாகும் போது என்ன பண்றது அப்படின்னா, மோக்ஷோபாயமா ஆசிரிதாளுக்கு இருக்கிறதான அந்த திருவடி தன்னை ஆசிரித்தவர்களை எந்த திருவடி காப்பாத்துறதோ அதே திருவடி அந்த பகவத் விரோதிகளுக்கு சம்ஹாரத்துக்கு ஹேதுவாக இருக்கு. நாள்களோ நாளைந்து திங்களவிலே தாளை நிமிர்த்து சகடத்தை சாடிப்போய் வாழ்வள் வளையிற்று அறிவிருவினான் தோள்களிருந்தவா காணீரே ஒளிவளையீர் வந்து காணீரேன்னர் பெரியாழ்வர். இந்த பூதன சம்ஹாரம் சகடாசுர சம்ஹாரம் ரெண்டையும் ஒரு சேர பெரியாழ்வர் ஒரு பாசகத்தில் அனுமதிக்கிறார். அதை நாமும் அனுபவிப்போம். கள்ளச்சகடம் மருதம் கலக்கடிய உதை செய்த பிள்ளையரசே நீ பேயை பிடித்து முலையுண்ட பின்னை உள்ளவாறு ஒன்னு மருகிலே நொடியுடை வெள்ளரை நின்னாய் பள்ளி கொள்போது இதுவாகும் பரமநேகாப்பிடவாராயின்னு நம் சுவாமி தேசிகனும் ஸ்ரீமத் ரகசிய திரேசாரத்திலே எம்பெருமான் திருவடிகள் எப்படிப்பட்டதுன்னு சொல்ல வரும்போது அந்த பாசுரத்துல முதல்லேயே ஒரு சகடமுடைய ஒரு காலுற்றுணர்ந்தன அப்படின்னு சாய்க்கிறார். இப்படி பூதனா சம்ஹாரம் சகடாசுர சம்ஹாரத்தெல்லாம் சொன்ன ஆண்டாள் வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினைன்னு சொல்றார். பார்க்கடலிலே கள்ள நிதிரை செய்யும்படி திரு அனந்தாழ்வானுடைய திருப்பள்ளியிலே அந்த ஜகத்காரண பூதனான சர்வேஸ்வரன் பள்ளி கொண்டிருக்கதை காண்பிக்கிறார் பெரியாழ்வார் திருமொழியில. அந்த சென்னியோங்கில சாத்துமுற பாசுரத்துக்கு முதல் பாசுரத்துல பனிக்கடலில் பள்ளி கோளை பழக விட்டு ஓடி வந்தன் மனக்கடலில் வாழ வல்ல மாயமணாள நம்பி தனிக்கடலே தனிச்சுடரே தனி உலகே என்னென்ன உனக்கிடமாயிருக்க என்னை உனக்குறித்தாக்கினையேன்னு அத்தி அற்புதமா சாதிக்கிறார். வித்துனா பீஜம் விதை, அது அவகிட்டேந்தான் இந்த சமஸ்த பிரபஞ்சமும் தோன்றிட்டு இந்த உலகம் தோன்றுவதற்கு ஒரு வித்தாக அவன் இருந்தான். இதை ஆழ்வாரும் முதல் கணி வித்தேயோ மூமுக அதிக்கெல்லாம் முதல் கணி உன்னை உன்னை என நாள் வந்து கூடுவன்னான். இது இந்த வெள்ளத்தரவில் துயிலம் இந்த திருப்பார்கடலிலே எம்பெருமான் பள்ளி கொண்டிருக்கானே இந்த திருப்பால் கடலானது இந்த அவதாரங்களுக்கெல்லாம் ஒரு நாத்தங்கால் மாதிரி. நாத்தங்கால்னா ஒரு சின்ன இடத்தை நன்னா சேரடிச்சு அதுல நெல்ல நெருக்கி நெருக்கி விதை விடுவா, விட்டு அது நாத்தா வந்தபோது அதை பறிச்சு கொண்டு போய் அப்புறம் வயல்ல சேரடிச்சு அதுல உழுது அங்கதான் விளையும் அது. அப்போ இந்த திருப்பார் கடலுங்கிறது நாத்தங்கால், இது எல்லா அவதாரத்துக்கும் நாத்தங்கால் அங்கேருந்துதான் ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அத எந்தெந்த தேசத்துல அவர் பிறக்கிறாரோ எப்படி எப்படி எல்லாம் அவதாரம் பண்றாரோ அப்படி அவதாரம் பண்ணிப்பார் அந்த திருப்பார் கடலிலிருந்து. இப்படிப்பட்ட அந்த எம்பெருமானை வெள்ளத்து அறவில் துயிலமர்ந்த வித்தான எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனை உள்ளத்து கொண்டு தங்களுடைய மனசிலே தியானம் பண்ணிக்கொண்டு ஹிருதயங்கமனான எம்பெருமானை தன் ஹிருதயத்திலே இருத்திக்கொண்டு அனிருத்த ரூபியாக இருக்கின்ற அந்த எம்பெருமானை சதா சர்வ காலமும் நினைத்து கொண்டிருக்காளாம். அது அறவத்து அமளியினோடும் அழகிய வார்க்கடலோடும் அரவிந்த பாவையும் தானும் மகம்புடி வந்து புகுந்து பறவை திரை பல போத பள்ளி கொள்கின்ற பிரானை பரவுகின்றான் விட்டு சித்தன் பட்டினம் காவற் பொருட்டேன்னு பெரியாழ்வார் அஞ்சாவது பத்துல அதி அற்புதமா சாதிக்கிறார். இப்படிப்பட்ட அந்த வெள்ளத்தில் துணிந்த வித்தான அந்த எம்பெருமானை உள்ளத்திலே கொண்டவர்கள் யாருன்னா முனிவர்களும் யோகிகளும் சாதிக்கிறார்கள். மனநசீலர்களான தபஸ்விகளும் புலனை அடக்கி யோகாபியாசம் பண்றவாளும்னா முனிவர்கள்னா அவ மனச அந்த தபஸ்னாலே மனசை அடக்கினவா. யோகிகள்னா தங்களுடைய யோகாபியாசத்தினால அந்த இந்திரியங்களை வசப்படுத்தியிருப்பா. இது முனிவர்கள்னா அவள் மனநசீலர்கள், இந்த யோகிகள்னா புலனடக்கம் உடையவர்கள்னு அர்த்தம். இடையர்கள் பசுமாட்டு கொட்டிலில் வந்து கிருஷ்ண தரிசனத்துக்காக படுகாடு கிடக்கிறாளாம் இந்த முனிவர்களும் யோகிகளும். தான் ஒருவரம் காட்டு வழியில நாரதன் போயிட்டு இருந்தார். அப்போ அங்க நிறைய ரிஷிகள் முனிவர்கள்லாம் தபஸ் பண்ணியிருந்தார். என்ன பண்ணிட்டு இருக்கு கேட்டார். நாங்கள் எம்பெருமான சாட்சாத் கரிக்கணும், அதுக்காக இந்த மாதிரி தபச பண்றோம் அப்படின்னா அதுக்கு எதுக்கு உடம்ப வருத்தி தபச பண்றீர்கள், இங்கேருந்து நேரா கோபுரத்துக்கு போங்கோ, அங்க அந்த கண்ணூட்டியோ மாட்டையோ ஓட்டின்னு திரிஞ்சின்னு இருப்பான் மாட்டுக்கு பின்னால கிருஷ்ணன், அவன் தான் பரபிரம்மம், அவனை போய் சாட்சாத்தா நேரா பாருங்களேன், அதுக்கு எனக்கு தபஸ் பண்ணணும்னு சொல்லி அவளை அனுப்பிச்சாராம். அதனால அவள்லாம் வந்து இந்த இடைச்சேரியில கிருஷ்ணன் மேய்க்கிறதான மாடுகள் கண்ணுகுட்டி இருந்ததான அந்த மாட்டு கொட்டுல தவம் கிடக்கிறாளாம். மெல்ல எழுந்து அப்படி அந்த எம்பெருமானை தன் உள்ளத்திலே கொண்ட முனிவர்களும் யோகிகளும் மெதுவா எழுந்திருக்கலாம். அதாவது விடிய காலையிலே பிராம முகூர்த்தத்திலே துயில் நீங்கி எழுந்துக்கிறார். எழுந்துக்கும்போது அந்த பகவான் அந்தரியாமியா அவருடைய ஹிருதய குகையில் இருக்கானோ அவனுக்கு ஒரு அதிர்வு ஏற்படாமல், அவனுக்கு எந்த விதமான ஒரு அசைவும் கலக்கமும் ஏற்படாமல் மெதுவா எழுந்துக்கிறாளாம். கர்ப்பிணி பெண்கள் எப்படி வயத்தில் இருக்கிற குழந்தைக்கு ஒரு பாதகமும் ஏற்படக்கூடாதுன்னு மெல்ல உட்கார்ந்து எழுந்துக்கிறாளோ அது மாதிரி பிரகலாதன் அந்த ஹிரண்யகசிபுவர் இல்லை அந்த நாராயணன்தான் பரதெய்வம், அதனால நாராயணாய நமகான்னு இந்த ஹிரண்யாய நமகான்னு சொல்றதுக்கு மறுத்து அதுக்கு அவனை மேலே மலையிலேருந்து உருட்டி தள்ளி விட்டு கொண்டு விடுங்கோன்னு அந்த பிரகலாதன் ஆக்ஞி பண்றான். அந்த ஹிரண்யகசிபு ஆக்ஞி பண்றான். அதனால பிரகலாதனை அங்க மேலேருந்து மலையிலேருந்து கீழே தள்ளி விடுறான். தள்ளி விட்டு அவன் கீழே விழுந்துட்டே இருக்கிறவன் பிரகலாதனா ரெண்டு வெய்யும் மாறு மேல கிட்டியமா பூத்திட்டான். தனக்கு என்னவனாலும் நேரட்டும், தன்னுடைய ஹிருதய குகையில நித்தியவாசம் பண்றானே எம்பெருமான், அவனுக்கு ஒன்றும் ஆகப்படாதுன்னு கெட்டிமா மாற பிடிச்சிட்டு கேழவுந்தான். அதனால அந்த பிரகலாதன் எப்படி அந்த அந்தரியாமிக்கு நோவு ஏற்படப்படாதுன்னு நினைச்சானோ அந்த மாதிரி நினைக்கிறவா உள்ளத்து கொண்டு யாரு முனிவர்களும் யோகிகளும் ததஸ்தம் ஷிட்டு சர்வே பாலம் தைதேய கிங்கராக பபாதசோப்யதக்ஷிப்தோ ஹிருதயேன உத்பகஸ்வரின்னு விஷ்ணு புராணத்துல பராசரர் ரொம்ப அழகா இந்த விருத்தாந்தத்தை சொல்ற. அரியன்ன பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்து பிராம முகூர்த்தத்திலே முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து ஹரிர் ஹரிர் ஹரிர் ஹரிர் ஹரிர் ஹரிர் ஹரிஹீன்னு ஹரிநாம சங்கீர்த்தனம் அந்த ஏழு தரம் பண்றாளாம். இப்படி ஒருத்தர் சொல்ல ஆரம்பிக்கிறார், அதை இன்னொருத்தர் சொல்றார், இன்னொருத்தர் சொல்றார், இன்னொருத்தர் எழுந்துக்கிறவாள்லாம் சொல்லிட்டே இருக்கா அந்த முனிவருடைய யோகிகளும். அது என்னன்னா அப்படியே எப்போ மாதிரி எல்லா இடத்துலையும் ஹரிது ஹரிது ஹரிது ஹரிதுன்னு கேட்டுட்டே இருக்கான் அந்த சப்தம். அது இவா ஐப்பாடி இடைச்சிகளுடைய மனசுல புகுந்து அப்படியே குளிர பண்ணித்துன்னு சொல்றா. இப்படி இந்த ஹரி ஹரின்னு சொன்ன சப்தம் கேட்ட உடனே அங்கே உள்ள இருந்த தோரி சட்டுன்னு வெளியில வந்து வாங்கோ போலான். அப்போ இந்த ஹரி சப்தமானது அவளை அப்படி வெளிக்கொணர்ந்துதான் அந்த ஹரிநாம தேயத்தை கேட்ட உடனே உள்ள இருந்த பொண்ணு வந்து வாழோடு சேர்ந்துண்டா அந்த ஹரிநாமத்துக்கு எவ்வளவு வசதின்னு நாம தெரிஞ்சுக்கலாங்கிறத இங்கே ஆண்டாள் நமக்கு ஸ்பஷ்டமாக காண்பிக்கிறார். இதுல கிஞ்சித் சுவாபதேசத்தையும் அனுபவிப்போம். மார்கழி திங்கள் என்ற பாசுரத்திலே அதிகாரி பிராபிய பிராபக ஸ்வரூபங்களை அறுதியிட்டு வையத்து வாழ்வீர்கள் என்ற இரண்டாவது பாசுரத்திலே அவ்வதிகாரிகளுக்கு வேண்டியதான ஸ்வரூப தர்மங்கள் என்னங்கிறத சொன்னார். மூன்றாவது பாசுரமான ஓங்கி உலகளந்த என்பதிலே அப்படிப்பட்ட அந்த அதிகாரியினுடைய அனுஷ்டானத்திலே எவ்வளவு சமர்த்தி இருக்குங்கிறத காமிச்சா. ஆழிமலை கண்ணாங்கிறத நாலாவது பாசுரத்துல அப்படிப்பட்ட அதிகாரிகளுக்கு பகவத் அனுகூலர்களுக்கு அந்த தேவதைகளும் தாசபூதர்களாக இருப்பார்கள்ங்கிறத காமிச்சா. மாயனை மண்ணு வடமதுரைங்கிறதான போன பாச அதாவது ஐந்தாவது பாசுரத்துல அதிகாரிகளுடைய பூர்வாக உத்தராகங்கள் எல்லாம் பாபங்கள் எல்லாம் ஒரு தீயிலே பஞ்சை போட்டால் எப்படி புசுங்கி போடுமோ அந்த மாதிரி பிராரப்த சஞ்சித ஆகாமி காபங்கள்ல கர்மங்கள்லாம் அது நசித்து போயிடும் அப்படிங்கிறத சொன்னா. இனி வரப்போகின்ற பத்து பாசுரங்களாலே அதாவது புள்ளும் சிலம்பினகான் என்ற இந்த பாசுரம் தொடங்கி எல்லே இளங்கிலேயே என்று வருவதான அந்த பதினாலாவது பாசுரம் வரையில் பகவத் அனுபவ சககாரிகளாக அந்த அவாளெல்லாம் எழுப்பும்படியை சொல்ல போறார். முதல் முதலா இந்த பாசுரத்துல ஒரு பகவத் அனுபவம் புதுசா இப்பதான் பண்ற அப்படிப்பட்ட ஒத்திய எழுப்புறதாக இந்த பாசுரம் அமைகிறது. புள்ளும் சிலம்பினகான், புள் என்பது பறவை. பறவைக்கு அந்த பக்ஷிக்கு ரெண்டு இறக்கைகள் இருக்கிறத நாம பார்க்கிறோம் இல்லையா. அதுல ஒரு இறக்கை ஞானம், இன்னொரு இறக்கை அந்த அனுஷ்டானம். அப்போ பகவத் சம்பந்த கடகரான இந்த ஆச்சாரியர்களும் பாகவதோத்தமர்களும் இந்த புள்ளை போன்றவர்கள். அதாவது அந்த பறவைக்கு எப்படி இரண்டு ரெக்கைகள் இருக்கோ அந்த மாதிரி ஞான வைராக்கியங்கிறதான இரண்டு ரெக்கைகளை உடையவர்கள் இவர்கள். சிலம்பின இப்படிப்பட்ட அந்த பகவதோத்தமர்கள் ஒத்தருக்கொத்தர் வார்த்தை சொல்றார். அதுலேயும் அந்த வார்த்தையிலையும் அடியன் அந்த திவிதேசத்துக்கு போயிருந்தேன், அந்த எம்பெருமான் அவ்வளவு அற்புதமா அந்த வாகனத்துல சேவை சாயிச்சார். அவ இவர் சொல்றார் அடியன் இந்த இடத்துக்கு போயிருந்தேன், இப்படிப்பட்ட அந்த ஒரு பாகவதோத்தமரை தரிசனம் பண்றதான பாக்கியம் அடியனு கிடைச்சிது அப்படின்னு ஒத்தருக்கு ஒத்தர் கலந்து பழகி பரிமாறிக்கிறார். அது சிலம்புவதுன்னு வச்சுக்கணும். புள்ளர என் கோயில் வெள்ளை விழிசும் என் பேரர வங்கேட்டிலையோ, பெரிய திருவடிக்கு சுவாமியான அந்த சாக்ஷாத் எம்பெருமானான ஸ்ரீமன் நாராயணன் நித்தியவாசம் பண்றதான கோவில் இருக்கே அதுல உகாரார்த்தம் அதாவது சம்பந்தம், அகாரார்த்தோ விஷ்ணு மகாரார்த்தோ ஜீவா உகாரார்த்தம் சம்பந்தமனையோகோன்னாலும் அந்த மாதிரி இந்த சேஷபூதனுக்கும் சேஷிக்கும் உள்ளதான சம்பந்தம் அது என்னது? அவன் யஜமானன், நாம பிருத்யன். அவன் சேஷி, நாம சேஷபூதன். அவன் சுவாமி, நாமெல்லாம் தாசர்கள். இந்த சம்பந்தம் இருக்கே அது உகாரார்த்தம் சொல்லுவோம். அந்த உகாரார்த்தத்தை மத்தியம அக்ஷரமாக, அதாவது மூணு அக்ஷரத்தில் நடுப்புற இருக்கிற ரெண்டாவது அக்ஷரமா அந்த பிரணவத்துல உகாரம் இருக்கு இல்லையா, அந்த பிரணவத்தினுடைய ஒலி போலே சங்கு முழங்குறதான துவனி இன்னும் காதுக்கு கேட்கலையா? பிள்ளாய் எழுந்திராய் ஏ பாகவதோத்தமர்களே, பகவதாராதனத்திற்காக நீர் ஆன்மீகங்களை அனுஷ்டிக்க உரிய காலம் வந்துடுத்து எழுந்திருங்கோ அப்படின்னு எழுப்புறாளாம். எப்படி விஸ்வாமித்திரர் ராமனை அந்த தாட்டகா சிம்ஹாரத்துக்காக போன போது அந்த தாட்டகா வனத்துல எழுப்பினாரோ, கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததேன்னு அந்த மாதிரி இங்கே ஒரு பாகவதோத்தமர் இன்னொரு பாகவதோத்தவரை எழுப்புறாராம். பிள்ளாய் எழுந்திராய் பேய் முலை நஞ்சுண்டு. இங்கே பேய் என்று சொல்லப்படுவது இந்த பிரகிருதி. அந்த பிரகிருத்தியான பேயிலே அதனுடைய முலை, அதாவது சன்னியங்கள், சன்னியங்கள் ஒரு பெண்ணுக்கு ரெண்டு இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அது ஒன்னு அகங்காரமா, இன்னொன்னு மமகாரமா. அதிலே இருக்கிற நஞ்சு அவை தரும் விஷய பிராவண்யமானவைகள், அதாவது விஷயத்திலே ஒரு பற்றை ஏற்படுத்துகிறதே அதுதான் அந்த நஞ்சு. அதை உண்டு, அதை சதாசர்வ காலம் அனுபவிச்சுண்டு எம்பெருமான் பத்தி அவனை பத்தியே சிந்திக்காம மறந்து போய் அந்த பிரகிருத்தியினுடைய அகங்கார மமகாரத்திலேயே இழிந்து அவை தரும் நஞ்சு போன்ற விஷயங்களான அதையே அனுபவிச்சு அனுபவிச்சுட்டே இருக்க அந்த ஜீவாத்மாக்கள், அதாவது பிரகிருதி சம்பந்தத்தினாலே வரும் அகக்கார அகங்கார மமகாராதிகளை அவைகள் தரும் விஷய போகங்களையுமே அனுபவிச்சுருக்கிறவா. அத நீக்கி கள்ளச்சகடம் கலக்கழிய காமக்ரோதங்கள். கள்ளச்சகடம்னா கள்ளம்னா காமம், சகடம்னா குரோதம். இது சுவாபதேசத்துல அப்படி அர்த்தம் பண்ணிக்கணும். கலக்கழிய காலோச்சி, அது முற்றிலும் நம்மை விட்டு நீங்கும்படி அதை காலால எட்டி உதைக்கணும். காலோச்சி, காமக்ரோதத்தை முற்றிலும் நீங்கும்படி செய்வதற்காக அதை எட்டி காலால உதச்சி தள்ளணும். வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை, திருப்பார்கடலிலே பள்ளி கொண்டிருக்கும் ஜகத்காரண பூதனை, அதாவது பிரம்மசூத்திரத்துல முதல்ல பகவான விசாரிச்சது அகாத்தோ பிரம்ம ஜிஜாசா அப்படின்ற முதல் சூத்திரத்தினால. அப்படிப்பட்ட அந்த விசாரிக்கப்பட்ட பிரம்மமானது எப்படிப்பட்டது அப்படின்னா, ஜென்மாத்யஸ்யேதேன்னு அந்த இந்த உலகத்தினுடைய படைப்பு காப்பு அழிப்பு இந்த முத்தொழிலுக்கும் காரணமானவனவன் அப்படிங்கிறத, இதுதான் ஸ்ரீமத் பாகவதமும் ஜென்மாத்யஸ்யேதேன்னு தான் ஆரம்பிக்கிறது ஸ்லோகமும். இப்படி அந்த திருப்பார்கடலிலே பள்ளி கொண்டிருக்கானே வெள்ளத்தரவில் துயிலமர்ந்தன், அவன்தான் வித்து, அவன்தான் முதல் தனி வித்து, அதை இங்கே சொல்லப்படுறது. அதுக்கப்புறம் அப்படிப்பட்ட அந்த முதல் தனி வித்தானை பெருமானை உள்ளத்து கொண்டு நம்முடைய அந்தரியாமியாக வச்சுண்டு முனிவர்களும் யோகிகளும் எம்பெருமானிடத்திலே குணானுபவம், அவனுடைய கல்யாண குணங்களை அனுபவிக்கிறாளே அவ, ஞானபலைஸ்வரி வீரசத்தியஜகா சௌசீல்யவாத்சல்யமார்தவார்ஜவ சௌஹார்த்த சாமியதாருண்யன்னு இப்படி பாஷ்யக்காரர் அந்த கத்தியத்திரயத்திலே அடிச்சுண்டு போறாரே, அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானிய குணங்களையெல்லாம் அனுபவிப்பவர்கள் முனிவர்கள். இங்கே யோகிகள்ங்கிறது கைங்கரியவராள். அந்த எம்பெருமானுக்கும் ஆச்சாரியாளுக்கும் பாகவதோத்தமாளுக்கும் கைங்கரியம் என்றாலே அப்படிப்பட்ட அந்த கைங்கரிய பரர்கள் இங்கே யோகிகள்ங்கிற சப்தத்தினாலே சொல்லப்படுறார். மெல்ல எழுந்து ரொம்ப சாவதானமா ஜாகரூகரா, அதாவது தூக்கம் இல்லாம இருந்துக்கிறார். அரியன்ற பேரரபம், அந்த காக்கால எழுந்துக்கும் போது ஹரி ஸ்மரணம் பண்றமே எழுதுறோம், அந்த ஹரிங்கிற சப்தத்தினாலே உள்ளம்புகுந்து அது ஹிருதயத்துக்குள்ளே நல்லா ஆழமா பிரவேசிச்சு குளிர்ந்து அந்த எம்பெருமான் ஹரியினுடைய நாமதேயத்தை கேட்ட உடனே இவ மனசு சந்தோஷப்படுறதாம். அப்படி இந்த பாகவதோத்தமர்கள் ஆச்சாரியர்கள் இருக்காங்கிறத இந்த பாசுரத்துக்கு ஒரு சுவாபதேச அர்த்தமா வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நாம வாக்கிய குரு பரம்பரைன்னு சின்னதா தனியன் இல்லாத ஒரு ஒரு இதை மட்டும் அனுசந்தானம் பண்றதுங்கிறது வைஷ்ணவ வாழ்க்கை எல்லாருக்குமே ஒரு வழக்கம் இருக்கு. அதுல அஸ்மத் குருப்யோ நமஹா, அஸ்மத் பரம் குருப்யோ நமஹா, அஸ்மத் சர்வ குருப்யோ நமஹான்னு சொல்றோமோ அதுல முதல் இதான அஸ்மத் குருப்யோ நமஹாங்கிற முதல் வரிய பிள்ளாய் எழுந்திராய் அப்படின்றதாலே இங்கே ஆண்டாள் சூச்சிப்பிக்கிறாள். அதுக்கப்புறம் இந்த பிள்ளாய் எழுந்திராயின்னு சொல்றதுனாலே அந்த பொய்கை ஆழ்வாரை எழுப்புவதாகும். இன்று தொடங்கி இன்னும் 9 நாள் இந்தியோட சேர்ந்து 10 நாளையும் 10 ஆழ்வாரையும் ஆண்டாள் எழுப்புறதா நம்ம பெரியவா ஒரு நிர்வாகம் பண்ணியிருக்கா. அந்த நிர்வாகப்படி இன்றைக்கு ஆண்டாள் பொய்கை ஆழ்வாரை திருப்புகிறாள். முதல் ஆழ்வாரை பிள்ளாய் என்பது அந்த கோபியர்கள், அவர்களைப் போல இந்த ஆழ்வாரும் கிருஷ்ணானுபவத்திலே திளைக்கிறார். அரபமடல் வேடமான் குருந்தம்புள்வாய் குறவை குடமுலை மக்கொன்னம் கரவின்னி விட்டெருத்துமை தொகித்து வீண்டு கோத்தாடி உண்டெட்டெடுத்த செங்கணவன். அதாவது அரவம், அரவம்னா பாம்பு. இங்கே அது என்ன பாம்பு அப்படின்னா காளியன்கிறதான சர்ப்பம். அவன் சரணாகதி பண்ணதுக்கு அப்புறம் அவனை நீ யமுனை நதிக்கரில் இருக்கக்கூடாது, நடு சமுத்திரத்துக்கு ஓடுன்னு அவனுக்கு உயிர் பிச்சை கொடுத்து துரத்தி விட்டார். அதனால அரவம் அந்த மூணாவது முதல் 2 வரியில அது பூரா சப்ஜெக்டு, 2வது 3வது வரியும் 4வது வரியும் ப்ரெடிகேட்டு அப்படின்ற அது அழகா கொண்டு கூட்டு பொருள். இந்த இதை கொண்டு இந்த ப்ரெடிகேட்டை கொண்டு அந்த நவனோட கூட்டிக்கணும், அப்பதான் அர்த்தம் வரும். அந்த மாதிரி கொண்டு கூட்டு பொருள்ங்கிற ஒரு யாப்பிலக்கண வகையில அழகா பண்ணியிருக்கார் அந்த முதல் திருவந்தாதியில 54வது பாசுரமா. அப்போ அறவம் விட்டு அடல் வேடம் இருத்து அந்த குவலையா பீடத்தை காப்பாத்தினான், இது குவலையா பீடங்கிற யானைய அழித்தான், அது இருத்தாவதுன்னு சொல்லலாம். அல்லது அந்த கஜேந்திர ஆழ்வான உயிர் இருக்கும்படியாக பண்ணினானோ அதனால காப்பாத்தினையும் தெரிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஆண், ஆண்னா பசு, பசு கூட்டங்களை மேய்த்தான், அதான் விட்டு இருத்து மேய்த்து ஆண் மேய்த்து. அப்புறம் குருந்தம், குருந்தத்தை ஒசித்தான், அத குருந்தம் ஒசித்து புல்வாய் அந்த பறவையுடைய வாயை கழிச்சானே புல்வாய் கீண்டு. அதுக்கப்புறம் குறவை, குறவை கோத்து. அதுக்கப்புறம் குடம் ஆடி. அப்புறம் அந்த பூதனியினுடைய முளை உண்டானே அதை சொல்ற முளை உண்டு. மல் அட்டு, அட்டு அட்டுங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம்னா இந்த எத்தனை அட்டு வந்ததுன்னு கேட்பா. அது இப்பெல்லாம் அந்த அப்பளம் ஆற்றுல பண்றதே இல்லாத போச்சு, ஏதோ இன்னும் பண்ணா பைத்தியக்காரங்க நாங்கள் தான் முடிந்துருக்கோம். அதுல அந்த முதல்ல மாவை இடிச்சு அதை ஒரு உருண்டை உருண்டையா சின்னதா சில்லு பண்றதுக்கு முன்னால பண்ணி வைக்கிறாளே அந்த அப்பளாத்து உருண்டைக்கு அட்டுன்னு அதை அப்படியே பிடிச்சி விட்டுருக்கணும். அப்படி உருண்டையா அந்த சாணூர முஷ்டிக்காளுங்கிற அந்த முஷ்டிகன்ற 2 மல்லர்களையும் பலராமனும் கிருஷ்ணனும் அப்பளாத்து உண்ட மாதிரி அவன் தலை எது கால் எது உடம்பு எதுன்னே தெரியாது, சதக்கோளமா அப்படியே ஒரு உருண்டையா பிடிச்சி விட்டுருக்காளாம். அத சொல்றாருங்க. மல் அட்டு குன்னம் எடுத்து கோவர்தன கொடையா எடுத்து பிடிச்சானே அத சொல்றாரு. இப்படி ஒரு கிருஷ்ணனுடைய பாலசேஷ்டிதங்கள் பத்தை சொல்லி அந்த பத்துக்கு என்னென்ன பிரடிகேட்னு அழகா சொல்லி இந்த பாசுரம் ரொம்ப ஒஸ்தியான பாசுரம் முதல் திருவள்ளாகிலேயே. அத ஆழ்வர் அந்த ஆட்சியர்களை போலே அங்கே கிருஷ்ணானுபவத்தை பண்றாருன்னு சொன்னா அதுல கொஞ்சமும் மிகையில்லை. ஆண்டாள் சூடி கொடுத்தாள் பூமாலையை, திருப்பாவையை பாடி கொடுத்தாள் அது சொல்மாலை. அதே மாதிரி இவளும் இவரும் ஒரு சொல்மாலை இருக்கிறார். பொய்கை ஆழ்வார் சூட்டும் சொல்மாலை. வையந்தகடியா வாறுகடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடராழியான் அடிக்கே சூட்டினேன் சொல்மாலை இடராடி நீங்குகவே. முதல் திருவந்தாதியில ஆரம்பத்தில் முதல் பாசுரத்திலேயே சாதிக்கிறதுனால இவரும் சொல்மாலை சூட்டியவர். பேய் முலை நஞ்சுண்டு அந்த பூத்தனா சிம்ஹாரத்தை ஆண்டாள் பாடினாலே அதை இவரும் பாடுறார். வாய் அவனையல்லது வாழ்த்தாது கையுலகம் தாய் அவனையல்லது தாம் தொழா பேய்முலை நஞ்சூனாக உண்டான் உருவடு பேரல்லால் காணாகண் கேளா செவீன் கள்ளச்சகடம் கலக்கழியக்காலோச்சி ஓரடியும் சாருதைத்த ஒன்மலர்ச்சேவடியும் ஈரடியும் காணலாம் என்னஞ்சே ஓரடியில் தாயவனை கேசவனை தந்துடாய் மாலை சேர் மாயவனையே மனத்துவைன்னு கடைசியில நூறாவது பாசுரமா அந்த முதல் திருவந்தாதியில கொண்டு முடிக்கிறார். இப்படி வெள்ளத்தரவில் சீரமர்ந்த வித்தினை அத அப்படியே தன்னுடைய பாசுரத்துல உளங்கண்டாய் நல் நெஞ்சே உத்தமன் எந்தும் உளங்கண்டாய் உள்ளுவார் உள்ளத்துளங்கண்டாய் வெள்ளத்தின் உள்ளானும் வேங்கடத்துமேயானும் உள்ளத்தின் உள்ளான் என்னோன்னு அந்த அற்புதமையா சாதிச்சார். இப்படி இந்த ஆழ்வாரிலே முதல்வரான பொய்கை ஆழ்வாரை ஆண்டாள் எழுப்புவதா பாசுரமாக இந்த புள்ளும் சிலம்பினகான் பாசுரத்தை வச்சுக்க வேண்டியதுன்னு பாகவதமாக விஞ்ஞாபிச்சுண்டு அடியேன் இன்றைய பாசுரத்தை தலை கட்டிக்கிறேன். சதமகமணி நீலாசாருகல்காரஹஸ்தா ஸ்தனபரண நீதாங்கி சாந்திரவாத்சல்ய சிந்து அழகவினிகாபிஸ்வக்பிராகிருஷ்டநாதா விலசது ஹிருதி கோதா விஷ்ணு சித்தாத்மஜானஹா ஸ்ரீமத்யை விஷ்ணு சித்தார்ய மனோநந்தனஹேதவே நந்தநந்தன சுந்தர்யை கோதாயை நித்யமங்களம்.